மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை கண்டுபிடித்தவளே, என் மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை கண்டுபிடித்தவளே. அழகிய முகம் எனக்கென தினம், அவசரம் என விழிகள் விடும். மனத்தந்தியை படித்தே வந்தேன் அம்மா, திங்க மின்னல் வேகத்தில் கண்டேன் உன்னை தான் ஒரு தென்னல் ஓரத்தில். Yeah.